శతమఖమణి నీలా చారు కల్హారహస్త స్తనభర నమితాంగీ సాంద్ర వాత్సల్య సింధు అళక వినిహితాభిస్సక్బీరాకృష్టనాథ విలసతు హృది గోదా విష్ణు చిత్తాత్మజాన శ్రీమతి గోదాయై నమః శ్రీమతి నిగమాంత మహాదేశికాయ నమః ஸ்ரீ கோதா ஸ்துதியிலுள்ள 28வது ஸ்லோகத்தை 28வது பத்தியத்தை நாம் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். இந்த பத்தியமானது கோதா பிராட்டியை பற்றிய ஒரு தியான ஸ்லோகமாக அமைந்துள்ளது. ஒரு தேவதையை அதாவது ஒரு மூர்த்தியை நாம் தியானம் செய்ய வேண்டுமானால் அந்த மூர்த்தியை நம்ம மனசில் உள்வாங்கிக்கணும். அப்போ அந்த மூர்த்தியில் இருக்கக்கூடிய விசேஷமான அம்சங்கள் நம்ம மனசில் வாங்கிட்டோம்னா அந்த மூர்த்தியை நம்ம சிந்தனம் பண்ணுறதுக்கு அது ஒத்தாசையாக இருக்கும். இந்த ரீதியில் தான் தியான ஸ்லோகங்கள்லாம் அமையிறது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினாலும் தியானம் அப்படின்னு ஆரம்பிக்கிச்சு. கீரவாதந்த பிரதேசம்னு ஒவ்வொரு இதுவும் ஆரம்பிக்க ஆஸ்பெக்டாக ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் அந்த ஸ்லோகமானது லிஸ்ட் பண்ணும். அது மாதிரி இந்த கோதா ஸ்துதியில் 27 பத்தியங்களால் கோதையை ஸ்துதி செய்த நம் ஆச்சாரிய சாரபோகமர் 26வது பத்தியமாக நாமெல்லாம் அந்த கோதையை தியானம் செய்து அவளை வழிபடுவதற்காக அழகாக ஒரு மங்கள ஸ்லோகத்தை அமைத்துள்ளார். சதமக மணி நீலான்னு அவருடைய பெருமைகளை பறக்க பேசுகின்றார். இந்த பத்தியத்தில் ஆப்ரேட்டிவ் பார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு சித்தாத்மஜா கோதா நக ஹிருதி விலசத்து அவ்வளோதான். இன்னும் கேட்டால் கோதா நக ஹிருதி விலசத்து. கோதா கோதை பிராட்டி, நகன நம்முடைய அஸ்மாக்கம் நர்த்தம் நம்முடைய ஹிருதி அப்படின்றது ஹிருதினே சப்தம், ஹிருதின ஹிருதயம். அந்த ஹிருதினுடைய சப்தமி பக்தி ஏகவசம்தான் ஹிருதி. ஹிருதின ஹிருதயத்தில் நம்முடைய ஹிருதயத்தில் உள்ளத்தில் விலசத்துனா நன்றாக விளங்க வேண்டும், சிறப்பாக இருக்க வேண்டும்னு தாற்பயம். எப்பொழுதும் நம்முடைய சிந்தனத்தில் கோதா பிராட்டியானால் இருக்க வேண்டும். இந்த கோதா பிராட்டி யார், அவளுக்கு என்ன விசேஷன்றதான் மிச்ச பதங்கள்லாம் அதை தெரிவிக்கின்றன. முதல்ல விஷ்ணு சித்தாத்மஜா, ஆத்மஜா அப்படின்றது ஸ்ரீலிங்கத்தில் அது ஆறுது. ஏன்னா கோதாக்கு விசேஷனம், பிள்ளையாக இருந்தால் ஆத்மஜக, இந்த பெண்ணாக போயிட்டதுனால ஆத்மஜா. ஆத்மஜா கஸ்தி ஆத்மஜா, யாருடைய பெண் அப்படின்னு கேட்டால் விஷ்ணு சித்த ஆத்மஜா, விஷ்ணு சித்தாத்மஜா, விஷ்ணு சித்தருடைய புதல்வியான கோதா பிராட்டி. மேலும் இவளுக்கு என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு கேட்டால் ஆகிருஷ்ட நாதா. நாதகனா தன்னுடைய நாயகன் கணவன், ஆகிருஷ்டனா வசீகரிக்கப்பட்டன்னு அர்த்தம். அதாவது எந்த ஒரு பெண்ணினால் ஸ்ரீயினால் தன்னுடைய கணவன் வசீகரிக்கப்பட்டிருக்கின்றானோ அந்த பெண்ணுக்கு ஆகிருஷ்ட நாதான்னு பெயர். நாதகன்றது புள்ளிங்க சப்தமாக இருந்தால் கூட இங்கே கோதைக்கு அன்வைக்கிறதுனால அது ஆகிருஷ்ட நாதான்னு ஸ்ரீலிங்கத்தை எடுத்துட்டுருக்கு விசேஷமாக. எப்படி தன்னுடைய நாயகனை இவள் வசப்படுத்தினாள் அப்படின்னு கேட்டால் ஸ்ரக்பிஹி, ஸ்ரக்குன்னா மாலை, ஸ்ரீலிங்க சப்தம் அது, ஸ்ரஜஹன பன்மை, ஸ்ரக்பிஹின்றது திருத்தியாக பகுதி பகுவச்சனம், மாலைகளினால், மாலைகளினால் கட்டுன்னு பண்ணினால், இப்போ கட்டுப்படுத்தினால். அளக்க வினிகி தாபிகி, அளக்கம்னு சொன்னால் முடி, அதான் அளக்காதந்தான்லாம் கங்கை கூட பெயர் இருக்கு. வினிகி தாபிகினா வினிகித்தன்னா வைக்கப்பட்ட சுடப்பட்ட, தன்னுடைய கூந்தலில் வைக்கப்பட்ட ஸ்ரக்பிகி. அப்போ ஸ்ரக்பிகிக்கு அளக்க வினிகி தாபிகின்றது விசேஷனம். மாலைகளினால் எப்படிப்பட்ட மாலைகள் அப்படின்னு கேட்டால் கூந்தலில் சுடப்பட்ட மாலைகள். அப்படிப்பட்ட கோதா பிராட்டி நம்முடைய ஹிருதயத்தில் நன்றாக வழங்க வேண்டும் தாற்பயம். மேலும் அவளுக்கு என்ன விசேஷணங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டால் சாந்திர வாத்சல்ய சிந்துகு. சிந்துகுன்னு சமுத்திரம், என்ன சமுத்திரம் அவள் அப்படின்னு கேட்டால் வாத்சல்ய சிந்துகு, வாத்சல்ய சிந்துவாக இருக்கக்கூடியவள். ஆனால் எப்படிப்பட்ட வாத்சல்யம் கேட்டால் சாந்திரன்னு போட்டுட்டார். சாந்திரன்னு சொன்னால் ரெண்டு அர்த்தம் இருக்கு, மிகுதின்னு ஒன்று, இன்னொன்று இந்த வாத்சல்யம் கடல்னு சொன்னால் சில சமயம் நம்ம பார்க்கிற சமுத்திரங்கள் உறைஞ்சி போயிருக்கு. இந்த ஆர்க்டிக் ஓஷியன், அண்டார்டிக் ஓஷியன் சொல்கிறார், அதெல்லாம் சமுதிரம் தான். இருந்தாலும் நம்ம பிரதேசத்தில் கூடிய சமுதிரம் மாதிரி இல்லை, உறைஞ்சி போயிருக்கு. அது மாதிரி ஒரு கண்ணை கடலாக இருக்கலாமே சொன்னால் சாந்திரன வெட்டு, அதாவது பெருகக்கூடிய தன்மை, உடனே பெருகக்கூடிய தன்மை உடையது. அப்படிப்பட்ட மிகுதியான மேலும் பெருகக்கூடிய வாத்சல்யத்தினுடைய இருப்பிடமாக கடலாக இருக்கக்கூடியவள். மேலும் ஸ்தனபர நமிதாங்கி. இப்போ இந்த வாத்சல்யம் அப்புறம் இந்த குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த குணங்களுக்கு சரீரத்தில் ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கக்கூடாது. ரொம்ப வெறப்பாக இருக்கான்னு சொன்னால், இப்போ ஏதாவது ரொம்ப ஸ்ட்ரைட் பண்ணி நிமிந்து உட்கார்ந்துண்டு அந்த மாதிரிலாம் இருந்தால் அது வாத்சல்யத்தை கொடுக்காது, இண்டிகேட் பண்ணாது. இலகி இருக்கணும் உடம்பு. பிரசீதன்னு சொல்கிறோமோ, நான் பிரசீதான் இலகுன்னு அர்த்தம். அப்போ இலகி இருக்கன்னு சொன்னாலே சாஃப்டாக இருக்கிறது. சாஃப்டாக இருந்தால் வெறப்பாக இருக்க முடியாது. இப்போ அர்ஜுனனுக்கு என்ன ஆயிடுதுன்னு சொன்னால், யுத்தத்தில் அவன் வந்து தன்னுடைய உடம்ப வெறப்பாக, ஏன்னா ஒரு வீரன் ஒரு அம்பை விடணும்னு சொன்னால் ஸ்டிஃப்பாக இருந்தால் தான் அம்பை குறிப்பாக விட முடியும். அப்போ அவனுக்கு அந்த கருணை பெருகினதுனால உடம்பு இலகி போயிடுது. சீதந்தி மகாத்தானின்னு சொல்கிறான் அர்ஜுனன். சீதந்தி அதான் விடுறது. அப்போ இவளுக்கு என்னாச்சுன்னு கேட்டால், நமிதா அங்கி வளைந்த திருமேனியும் உடையவன். அந்த வளைவே நமக்கு அந்த வாத்சல்யத்தை காட்டுறது, இண்டிகேட் பண்ணுறது, உடனே நம்மளை சீகரிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான்னு சொல்லிட்டோம். இப்போ எப்படி இந்த இந்த வளைந்த திருமேனி நமிதானா வணங்கிய, அங்கினா சரீரம், அங்கம்னா பாகம், அங்கின்றது மொத்தமாக இருக்கக்கூடியது. நமிதா அங்கி வளர்ந்த திருமேனியும் உடையவன். இந்த வளைவுக்கு என்ன காரணம், ஸ்தனபர. அவளுடைய ஸ்தனங்கள் இருக்கின்றனவே, அவைகள் பெருத்து இருக்கக்கூடியதுனால அந்த சுமையை தாங்க முடியாமல் அவளை முன்னாடி தள்ளுறதான். இப்போ முன்னாடி அப்படி அந்த ஸ்தனங்கள் எதை குறிக்கிறதுன்னு கேட்டால், அந்த வாசலத்தை குறிக்கிறது. பசுகள்லாம் கூட மடி பெருத்துருக்குன்னா அவைகளை நடக்கிறதுக்கு சிரமப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோலா பிராட்டி அவளுடைய அது எதை இண்டிகேட் பண்ணதுன்னு கேட்டால், அவளுடைய ஸ்தனங்கள். அப்போ அந்த கொங்கைகளுடைய சுமையினால் அவள் வளைந்த திருமேனியை உடையவளாக இருக்கலாம், அப்படிப்பட்டவன். மேலும் சாரு கல்ஹார ஹஸ்தா, அழகிய கல்ஹாரம்னா செங்கவிநீர் பூ. அந்த செங்கவிநீர் பூவை ஹஸ்த கை ஹஸ்தத்தில் உடையவள், அதனால ஹஸ்தான்னு ஆயிடுத்து. எஸ்யாக ஹஸ்தா ஹஸ்தே சாரு கல்ஹார கல்ஹாரக வர்த்தத்தின்னு வச்சுக்கலாம். எவனுடைய கையில் அந்த அழகிய செங்கவிநீர் பூவானது இருக்கின்றதோ, நம்ம பிராட்டியை போய் கோவில்களில் சேவிக்கச்சே அழகாக அந்த வலது கையில் ஒரு இதை வச்சுட்டுருக்கா, அந்த புஷ்பத்தை வச்சுட்டுருக்கா, அது செங்கவிநீர் பூ. அந்த அழகிய செங்கவிநீர் பூவை திருக்கைகளில் தரிப்பவளாக இருக்கக்கூடிய கோதா பிராட்டி. மேலும் சதமக மணி நீலா, சதமகனே இந்திரனுக்கு பெயர். ஆயிரம் யாகம் பண்ணால் இந்திர பதவின்னு லோகத்தில் உண்டு, வசனம் உண்டு. மகம்னா யாகம், சதமக அப்படின்னா இந்திரனை குறிக்கிறது. சதமக மணி நீலா, இந்திர மணி, இந்திர நீல மணியை போல் ஒரு நிறத்தை உடையவள், அந்த நீல நிறத்தை உடையவளாக இருக்கக்கூடிய நம் கோதா பிராட்டி. ஆக சதமக மணி நீலா, சாரு கல்ஹாரஹஸ்தா, ஸ்தனபர நமிதாங்கி மூணாச்சு, சாந்திர பாத்சல்ய சிந்து நாலாச்சு, அலக வினிகிதாபிகி திரக்பிகி ஆகிருஷ்டநாதா அஞ்சாச்சு, அதுக்கடுத்து விஷ்ணுச்சிதாத்மஜா கோதா நகஹிருதி விலசத்து அப்படின்னு இத்தனை விசேஷணங்கள் போட்டுருக்கார் நம் சுவாமி தேசிகன். ஒரு தான் அந்த இதை பார்த்தோம்னா, சதமக மணிநீலா, சாரு கல்ஹாரஹஸ்தா ரெண்டு, ஸ்தனபர நமிதாங்கி மூணு, சாந்திர வாசல் சிந்துகு நாலு, அலக வினிகிதாபிகி சக்திகி ஆகிருஷ்ணநாதா அஞ்சு, விஷ்ணு சித்தாத்மஜா ஆறு, கோதா நகஹிருதி விலசத்து. அப்போ ஆபரேட்டிவ் பாட்டுன்னு கேட்டால் கோதா பிராட்டி நம்முடைய உள்ளங்களில் நம்முடைய ஹிருதயங்களில் நன்றாக விளங்க வேண்டும். அவள் எப்படிப்பட்டவள்னு கேட்டால், சதமக மணிநீலா, இந்திர நீல மணி போன்ற ஒரு நீல எண்ணத்தை உடையவள், சாரு கல்ஹாரஹஸ்தா அழகிய செங்கவிநீர் பூவை தன்னுடைய கையில் ஏந்தியிருப்பவள், அப்புறம் ஸ்தனபர நமிதாங்கி தன்னுடைய வாத்சல்யம் வாத்சல்யத்தை பிரதிபாதனம் செய்யக்கூடிய கொங்கைகளுடைய சுமையினால் வளைந்த திருமணியை உடையவள், அப்புறமா சாந்திர வாத்சல்ய சிந்து மிகுதியான அன்பு சாகரமாய் திகழக்கூடியவள், அப்புறம் அலக வினிகிதாபிகி சக்திகி ஆகிருஷ்ணநாதா தன்னுடைய கூந்தலில் சூடிய மாலைகளை கொண்டு தன்னுடைய கணவனை தன் வசமாக ஆக்கி கொண்டவள், அதற்கு பிறகு கிருஷ்ண சித்தாத்மஜா பெரியாழ்வாருடைய புதல்வியான கோதா கோதை பிராட்டி நகஹிருதி நம்முடைய உள்ளங்களில் இதயத்தில் விலசத்து விளங்க வேண்டும்னு நன்னா எப்பயும் இடம்பெற வேண்டும்னு அழகாக இங்கே சாதிக்கிறார். 28வது பத்தியத்தில் ஸ்ரீகோதாஸ்துதியில் ஸ்ரீமதி கோதாயி நமஹ, ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேஷ்காய நமஹ.